ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடர்த்தியான கூந்தலை பெற வேண்டுமா? இதோ சில பயனுள்ள டிப்ஸ். ஐஸ் கட்டி. முடி உதிர்தல் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் இருந்தால் அந்த இடத்தில் தினமும் ஐஸ் கட்டி வைத்து தடவுங்கள். இதனால் வேகமாக முடி வளரும், முடி உதிர்தலும் நிற்கும். கசகச மற்றும் பாசிப்பருப்பு. கசகசாவை பாலில் ஊற வைத்து அரைத்து அதனுடன் பைத்தமாவுடன் கலந்து தலையில் தேய்க்க வேண்டும். 15 நிமிடம் கழித்து குளித்து வாருங்கள். வாரம் ஒரு முறை இப்படி செய்தால் முடி உதிர்தல் நிற்கும். முடக்கத்தான் கீரை. வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து 15 நிமிடம் கழித்து குளிதுங்கள். கூந்தல் அடர்த்தியாக வளரும். தேங்காய் எண்ணெய் மற்றும் கற்றாழை. தேங்காய் எண்ணெய் வெதுவெதுப்பாக சூடாக்கி அதில் கற்றாழை ஜெல்லை போட்டு நன்றாக கலக்கி வையுங்கள். ஒரு நாள் ஊறிய பின் அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து மசாஜ் செய்யவும். இதனால் முடி உதிர்தல் நின்று கூந்தல் அடர்த்தியாக வளரும். வெங்காய சாறு. வெங்காய சாறு எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து தலையில் தடவுங்கள். 20 நிமிடம் கழித்து தலைமுடியை அலசுங்கள். அருமையான கூந்தலை வளரச் செய்யும். இதனால் உங்கள் முடியும் அடர்த்தி பெறும். மேலும் இதுபோல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.